విద్వాన్ వెంకటనాదార్యః కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. இப்போ மூன்று ஸ்லோகங்கள்னால இந்த கண்ணனுடைய பிரபாவத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்ற. இப்ப நான்காவது ஸ்லோகம், வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின் வியாசேச ஹிருதயஸ்திதே அன்யேபி கவயா காமம் பபூவு ரணபத்ரபாஹா அப்படி. இந்த கண்ணனுடைய ஸ்துதியில இறங்கிறதுக்கு இன்னொரு விதமான காரணத்தையும் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அப்போ என்னன்னா, ஆதி காவியம்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றோம், இத வால்மீகி பகவான் அருளி செய்திருக்க. அப்போ அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் தன்னிடத்துல கொண்டது மகாபாரதம்னு சொல்லக்கூடியது, அதை வியாசர் அருளி செய்திருக்க. அப்போ இவாள்லாம் வந்து என்னன்னா, பிரத்தியா நம்மளை ஏதானா பரிகாசம் பண்ண போறாளே அப்படின்றத வெக்கத்தை விட்டுட்டு இந்த காவியங்களை பண்ணியிருக்கா. அந்த மாதிரி நானும் வந்து இந்த எம்பெருமானுடைய கண்ணனை பத்தின காவியத்தை பண்றதுக்கு நான் தொடங்குறேன் அப்படி. இப்போ என்னன்னா, ஸ்ரோத்ரம் ஹி ஏதது பிருத்திவியாக யத் வல்மீக அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம். பூமிக்கு காது எதுன்னா புத்து அப்படின்னு, அது அதையே பேரா வச்சுருக்க. தத்ர ஜாதோ வசுதா ஸ்ரோத்ரஜா, அதனால வால்மீகின்ற பதம் இல்லாட்டாலும் வசுதா ஸ்ரோத்ரஜா பூமிக்கு எப்படி காது அந்த புத்த காதாக சொல்றோமோ அந்த பூமியில உண்டானவர் அவர் வால்மீகி பகவான் அப்படி. அப்போ அவர் வந்து என்ன பண்ற, அந்தையே பேரா வச்சுருக்க. வல்மீகம்னா என்ன பேர் அப்படின்னால் என்ன அர்த்தம்னால் அந்த காது, அதையே தன்னுடைய பேரா வச்சுருக்க. அப்போ அவர் பண்ணது அது, அதனால அந்த பேரை கொண்டும் அடுத்தது வியாசன்றது சாட்சாத்தாகவே பேரை சொல்லிட்டாருங்க, அதனால அதுக்கு விளக்கம் தேவையில்லை. அப்போ இவாள்லாம் பண்ணிருக்காளே, அவள் தியானம் பண்ணிட்டு நினைச்சுண்டு ஒரு விருப்பத்தின் பேர்ல இந்த ஸ்தோத்திரத்தை நான் சொல்றேன். இது எப்படின்னால், ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியம் அதா சரணோக்தி வசியம் ஸ்தோத்தும் பவந்தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா. என்னன்னா இங்க காமம் விருப்பம் அப்படின்ற, அங்க அபிலஷ்யதீன் எந்த ஸ்தோத்திரம்னால் தீப பிரகாசர் விஷயமான சரணாகதி தீபிகையில சுவாமி பேசினார். என்னன்னா எல்லா வகையிலையும் ரொம்ப தாழ்ந்ததான ஒரு சிறு பிராணி, அதுவும் வந்து எதனால சந்தோஷப்படுறதுன்னால் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுனால. எம்பெருமான் ஒருவன் தான் போற்ற தகுந்தவர், ஸ்தோத்திரம் பண்ணணும்னால் உயர்வா இருக்கிறவாள் தானே ஸ்தோத்திரம் பண்ணணும், இல்லாதவாள் கிட்டக்க அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணால் இல்லாத குணத்தை ஏறிட்டு சொல்ற மாதிரி. பகவானுடைய குணங்கள் அத்தனை இருக்கு, அதுல ஒண்ணுள்ள கொஞ்சம் கூட நம்ம சொல்ல முடியாதுன்னு சொன்னவர். அப்போ பகவான் ஒருவன் தான் வந்து ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அப்படி. அதனால வந்து என்னன்னா என்னுடைய மனசும் வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறது அப்படின்னு இந்த சரணாகதி தீபிகையில சுவாமி சாய்க்கிற விஷயம். இன்னொன்னும் சா ஜிக்வா யா ஹரிம் ஸ்துதி, இந்த நாக்கானது எந்த ஹரிய ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறதோ அப்படின்னு ஒரு பிரமாண வச்சனம், அதையும் எடுத்திருக்க. அப்போ அதனாலையும் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். இதுக்கு மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்னும் பேச்சல்ல கேட்டோமே, கலியனுடைய வாக்கியம். கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன்னு சுவாமி தேசிகனுடைய வாழ்த்து திருநாமத்துல. அப்ப அதுல ஆழ்வார் என்ன சாய்க்கிற, பெரிய திருமொழி முடிக்கிற சமயத்துல, மாலை வணங்கி எம்பெருமான் திருமாலை அவன் பெருமை பேசாதான், அவனுடைய பெருமையை பேசல என்னால் பேச்சு என்னும் பேச்சல்ல, அதெல்லாம் பேச்சே இல்லை, அவனுடைய பெருமை பேசாம வேற பேசினா அதெல்லாம் வெட்டி பேச்சு. அதை கேட்டோமே, அதை போய் கேட்கும்படியான ஒரு தௌர்பாகியம் வர நிலையில ஆகக்கூடாது. இதெல்லாம் வச்சுண்டு இங்க சுவாமி தான் தனக்கு குறவான ஞானம் இருந்தாலும் தன் அடக்கமாக அவை அடக்கமாக சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படி. அதே மாதிரி சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரத்துல சொல்லும் பொழுது, அந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுதும், ராமாயணத்துல வர ஒரு பாகம் இந்த பாதுகா பட்டாபிஷேகம், பாதுகா சம்பந்தமான விஷயங்கள், அப்ப அந்த பாதுகையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, ஏதோ ஒரு போட்டி எல்லாம் வரவ அதையும் எடுத்துட்டு பண்ணி 1000 ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்க. அப்போ அதுல பாதுகையை பத்தி, ரங்கநாதனுடைய பாதுகையை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நல்ல விதமான ஒரு வாக்க நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வால்மீகி முனிவரை ஸ்தோத்திரம் பண்ற. வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே, இங்க அதே பதம் வசுதா ஸ்ரோத்ரஜே, அதுல அவதரித்தவர் அந்த பேரை வச்சுட்டு இருக்கிறவர் அப்படின்னு அவர்கிட்ட வாச்சம் திவ்யான் திசத்தோ, திவ்யமான ஒரு வாக்க எனக்கு கொடு, திசந்துமே தேவ சதாத்வதீயா ஐகிரிவ ஸ்தோத்திரத்தில் அப்படின்னு அந்த முனிவரை, அந்த வல்மீக முனிவரை வந்து பிரஸ்தாப பத்ததி அதுல சொல்லும்போது சாய்க்கிறார். மேலும் இன்னொரு இடத்துல பிராச்சேதச பிரபிருதிபிகி பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோர் யுகம் தது. வால்மீகி முதலான முனிவர்கள்னால முதல்லையே பிரதமோபகீதம், முதல்லையே புகழ்ந்து பேசப்பட்ட அந்த ரங்கநாதனுடைய பாதுகை, அதனுடைய இரட்டை இணை, ஸ்ரீ ரங்கபதி பாதுகையோர் யுகம், யுகம்னா இரட்டை இணைய நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படி. அந்த மாதிரியான கிரமத்துல இதெல்லாம் மனசுல வைத்து கொண்டு சுவாமி தேசிகன் இந்த யாதவாபியுதயத்தை ஏன் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான காரணத்தை சொல்லி அவளையும் ஸ்தோத்திரம் பண்ண கிரமத்துல ஆதிகாவியத்தை இயற்றின அந்த வால்மீகி முனிவர் என்ன, வியாச பகவான் என்ன, இவா ரெண்டு பேரையும் ஸ்தோத்திரம் பண்ற கிரமத்துல அவ அனுகிரகத்தை பெற்றுண்டு இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற 4வது ஸ்லோகத்தினால. வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின்னு வியாசேச்ச ஹிருதயஸ்திதே அந்யேபி கவயா காமம் பபூவுகு அனபத்ரபா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.